கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, மொத்தம் தரியா. ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அடிக்குது, நெற்றிக்குள்ள துடிக்குது. வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ள மொழி முழிக்கும் பொழுது இன்னும் சிறு உடங்குது, இறக்குல நடங்குது. சின்ன சின்ன பையன் பேசுற சில்லுன்னுதான் சூடும் ஏத்துற. கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுரப்படுகிற என்ன செய்ய நினைக்கிற. சம்சாரமே தடையெல்லாம் மின்சாரமே, பிழக்கே தவாடி வெண்ணிலமே. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாலே கிறுக்கேதோ.